போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன் நாமத்தை கரங்குவித்து பாடினோம் இறப்பிலே உன் கார்களை சிறங்குவித்து தேடினோ தோளும் மேல உள்ள தூக்கி போறாரே கண்ணு ரெண்டு போதல கைய கால ஓடல கங்கையத்தான் தேடிக்கிட்டு தன்னைத்தானே சுமந்துக்கிட்டு லிங்கம் நடந்து போகுதே சிவனுக்கு ஆயிரம் பாட்டி இல்ல ஒவ்வொரு நிமிஷமும் உச்சி குளிரும் சரியா